நின்ற மாமர கிளையிலே பச்சக்கிளி ஒன்னு கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா என் வெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன். வண்டியிலே போராளே பொண்ணு ஒரு தீ, பொண்ணு கட்டியது என்ன புடவை என்றே மானமில்லின் வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே சில நேரம். அது என்னை வானவில் கொண்டு சேர்த்து விடுகிறதே.